நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை தினம் தினம் வளர்கிறே. நிலவு தூங்கும் நேரம் நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கும்.